கிழக்கே நொச்சி பதையில மச்சா மரப்பு கட்டுறேன். அந்த மரப்பு பிள்ளர வச்சு நோரச்சு பாக்குறேன். அந்த மரப்பு பிள்ளர வச்சு நோரச்சு பாக்குறேன். குடிசை போட்டு வச்சு புது புது ஆசையில பொழுசாய காத்திருக்க கஞ்சி கலை எந்தா கஞ்சி கலை எந்தா கொண்டாட்டம் போடுது போய் இஞ்சி இடுத்து ஒதுக்குல நல்ல பழஞ்சு பழஞ்சு கொஞ்சி நடக்கும் நடையில சொல்லி சொல்லி புட்டு போனியே சொல்லி புது புது ஆசையில பொழுசாய காத்திருக்கேன்.